இந்த பாடலும் அந்த வெறுமை நிலையை விவரிக்கக்கூடிய பாடல்தான். பரதன் கண்ணால் கண்ட அந்த கவலை தோய்ந்த காட்சிதான் கம்பர் கவியாக இங்கு வெளிப்படுகிறது. நகையுழந்தன வாழ்முகம் நாரகில் புகையுழந்தன மாளிகை பொங்கழல் சிகையுழந்தன தீவிகை தேமலர் தொகையுழந்தன தோகையர் ஓதியே. நகையுழந்தன வாழ்முகம், எல்லோருடைய முகங்களிலும் புன்னகை இல்லாமல் போய்விட்டன என்று சொல்கிறார். புன்முறுவல் பூத்த முகங்களோடு வளம் வரக்கூடியவர்கள் அந்த தேசத்து மக்கள். ஆனால் இப்போது அவர்களுடைய முகத்தில் அந்த புன்னகையை பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் மனம் சோகத்தால் பீடிக்கப்பட்டு இருக்கிறது. எனவே நகையுழந்தன வாழ்முகம் என்று சொல்கிறார். முகத்திற்கு வாழ் என்ற ஒரு அடை கொடுக்கிறார். வாழ் என்ற சொல் இங்கு பொலிவு என்ற பொருளில் வருகிறது. ஒளி பொலிவு என்ற பொருளில் வருகிறது. இந்த சொல் கொடுமை என்ற பொருளிலும் வரும். இதற்கு நேர் எதிராக கொடுமை என்ற பொருளிலும் வரும். வாழ் அரவு, வாழ் அரி என்றெல்லாம் சொல்லும்போது கொடுமையான பாம்பு, கொடுமையான சிங்கம் என்ற பொருள் அந்த இடங்களில் தரக்கூடும். ஆனால் இங்கு வாழ்முகம் என்று சொல்லும்போது பொலிவுடைய முகம், ஒளி பொருந்திய முகம் என்ற அர்த்தத்தை தருகிறது. அவர்களுடைய பொலிவான முகங்களில் இதற்கு முன்பு இருந்த புன்சிரிப்பு இல்லாமல் போய்விட்டது என்று கம்பர் சொல்லுகிறார். முகத்தில் புன்னகை போய்விட்டது என்றாலே பொலிவு போய்விடும். அந்த முகத்தை அவர் பொலிவு என்று அடை கொடுத்து சொல்கிறார், வாழ்முகம் என்கிறார். அந்த பொலிவான முகத்தில் புன்சிரிப்பு போய்விட்டது என்கிறார். புன்சிரிப்பு போய்விட்டாலே பொலிவு போய்விடும். எனவே அவர்கள் பொலிவான முகங்களோடு இருந்தார்கள், அந்த பொலிவான முகத்தில் புன்சிரிப்பு போய்விட்டது என்று அர்த்தமல்ல. இயல்பாக பொலிவாக இருக்கக்கூடிய முகத்தில் இப்போது புன்சிரிப்பு இல்லாமல் போய்விட்டது. அதனால் அந்த முகமும் பொலிவற்று போய்விட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த வரி நகையுழந்தன வாழ்முகம் நாறு அகில் புகை இழந்தன மாளிகை. மாளிகையின் உப்பரிகைகளில் முன்பெல்லாம் அகில் புகை மேல் எழுந்து வந்து கொண்டே இருக்கும். ஏன் மாளிகையின் உச்சியில் உப்பரிகையில் புகை வருகிறது என்றால், அந்த உப்பரிகையில் இருந்து கொண்டுதான் பெண்கள் தங்கள் கூந்தலை உலர்த்துவார்கள். நீராடிவிட்டு வரக்கூடிய பெண்கள் தங்கள் கூந்தலை உலர்த்துவார்கள். அப்படி உலர்த்துவதற்கு அவர்கள் நறுமணமுடைய அகில் கட்டைகளை புகையச் செய்து அந்த புகையில் உலர்த்துவார்கள். நறுமண புகையில் கூந்தலை உலர்த்துவதனால் இரண்டு நன்மை. ஒன்று, தலையில் உள்ள ஈரம் இல்லாமல் போகும். இன்னொன்று, அந்த கூந்தலுக்கு வாசம் சேரும். இது ஒரு பொதுவான வழக்கம். கிராமத்தில் கூட இன்றளவும் கூட கூந்தலுக்கு சாம்பிராணி புகை போடக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள். கூந்தலுக்கு புகை ஊட்டி அந்த கூந்தலை உலர்த்தக்கூடிய தன்மையை பற்றி இலக்கியங்களில் பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். இதை மிகவும் பெரிதாக பாடக்கூடிய புலவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். இந்த பெண்கள் மிக அதிகமாக கூந்தலுக்கு அகில் புகையை ஊட்டுவதனால் அந்த புகையெல்லாம் திரண்டு திரண்டு ஆகாயத்தில் போய் மேகமாக கூடிவிட்டன என்றெல்லாம் கற்பனை செய்து பாடக்கூடிய புலவர்கள் இருந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறெல்லாம் இலக்கியங்களில் வருகின்றன. இப்போது இங்கு அந்த புகை வரவில்லை என்று சொல்கிறார். பெண்கள் கூந்தலை உலர்த்தக்கூடிய அகிர்ப்புகை மாளிகையின் உச்சியில் இருந்து வெளிப்படவில்லை என்று சொல்கிறார். காரணம், அவர்கள் எல்லோரும் சோகம் கவ்வியவர்களாக, ஒரு பொது சோகம் நாட்டையே பீடித்திருப்பதனால் அது பெண்களையும் பீடிக்க, அதனால் அவர்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்வதில் ஆர்வமற்றவர்களாக இருக்கிறார்கள். எனவே எங்கும் இந்த புகை வரவில்லை. நாறு அகில் புகை இழந்தன மாளிகை. மாளிகையிலிருந்து புகை வராததற்கு காரணம் இதுதான். பெண்கள் கூந்தலை உலர்த்தவில்லை. காரணம், அவர்கள் அலங்காரத்தில் ஆர்வமற்று போனார்கள். அவர்களும் தங்கள் அரசனுடைய மரணத்தை குறித்து துக்கத்தில் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் அலங்கரிக்கவில்லை, கூந்தலுக்கு புகை ஊட்டவில்லை. எனவே மாளிகையில் இருந்து அந்த அகிர்புகை வெளியே வரவில்லை. நாறு அகில், வாசம் வீசக்கூடிய அகில் புகை, இழந்தன மாளிகை, அந்த புகை அற்று போயின மாளிகை, மாளிகைகள் என்று சொல்கிறார். இழந்தன மாளிகை, மாளிகை என்பது அது ஒரு அகரிணை சொல். இழந்தன என்று வினை முடிவு பன்மையாக இருப்பதனால் மாளிகை என்பது மாளிகைகள் என்று பொருள் தந்துவிடும். அது நாம் இக்காலத்தில் எழுதினால் அது ஏதோ தவறு போல் தோன்றும். மாளிகை புகை இழந்தன என்று சொற்றொடரை எழுதினால் இக்காலத்தவர்கள் பார்த்துவிட்டு மாளிகை புகை இழந்தது என்று எழுத வேண்டும், இல்லாவிட்டால் மாளிகைகள் புகை இழந்தன என்று எழுத வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆனால் இலக்கணப்படி அதில் தவறு இல்லை. மாளிகை புகை இழந்தன என்று சொல்லும் போதே அங்கு மாளிகைகள் என்ற அர்த்தத்தை நாம் பாவித்துக் கொள்ள வேண்டும். அது தமிழில் உள்ள ஒரு இலக்கண நுணுக்கம். எனவே கம்பர் அவ்வாறு ஒருமையில் பயன்படுத்துகிறார். ஒருமையில் அந்த சொல் இருந்தாலும் அங்கு அது பன்மை பொருள் தந்துவிடும், மாளிகைகள் என்று பொருள் தந்துவிடும். அதே போல அங்கு வாழ்முகம் என்று ஒருமையில் இருந்தாலும் முகங்கள் என்ற பன்மை பொருள் தந்துவிடும். முகங்கள் நகை இழந்தன என்று நாம் பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து மேலும் சொல்லுகிறார், பொங்கு அழல் சிகை இழந்தன தீவிகை. தீவிகை என்றால் விளக்கு. விளக்குகள் எல்லாம் அந்த சுடர்களை இழந்து விட்டன என்று சொல்கிறார். தீவிகை, தீபம் என்றால் விளக்கு என்று தெரியும். தீபம், அந்த தீபம்தான் தீபிகை என்று வரும். அந்த தீபிகையினுடைய இன்னொரு வடிவம்தான் தீவிகை. தீவிகை என்பது தீவிகை என்று வந்திருக்கிறது. தீபிகை என்ற பெயரில் பல நூல்கள் எல்லாம் உண்டு. வைத்திய தீபிகை, ஜோதிட தீபிகை என்றெல்லாம் நூல்களுக்கு பெயர் வைக்கும்போது இந்த தீபிகை என்ற சொல்லை பின்னொட்டாக சேர்த்து பெயர் வைப்பார்கள். அதாவது அந்த நூல் ஒரு தீபம் போல், விளக்கு போல் அறிவை வெளிப்படுத்துகிறது என்ற பொருளில் அவ்வாறு நூல்களுக்கு பெயர் வைப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே தீவிகை என்றால் விளக்கு. பொங்கு அழல் சிகை இழந்தன. அழல் சிகை என்பது அந்த தீபச் சுடரை குறிக்கிறது. சிகை என்றால் உச்சி பகுதி. சிகை அலங்காரம் செய்தல் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா. சிகை என்பது தலையில் உள்ள அந்த முடியை ஆகுபெயராக குறிக்கும். சிகை என்பது பொதுவாக உச்சி என்ற பொருளை தரக்கூடியது. சிகரம் என்பது கூட அந்த சிகை என்பதிலிருந்து தான் வருகிறது. மலையின் உச்சிப்பகுதியை சிகரம் என்று சொல்கிறோம் அல்லவா. சிகை என்றால் உச்சிப்பகுதி. பொங்கு அழல் சிகை என்றால் அந்த தீபத்தின் உச்சியில் எரியக்கூடிய அந்த தீபச் சுடரை குறிக்கிறது. அழல் சிகை, நெருப்பு சுடர். அழல் சிகை என்றால் நெருப்புச் சுடர், நெருப்பு ஜுவாலை என்று சொல்லலாம். பொங்கு அழல் என்றால் அப்படியே பொங்கி எரிகின்ற, அடுத்தடுத்து அந்த சுடர் அப்படியே தோன்றிக்கொண்டே இருக்கும். நெருப்பு திரியிலிருந்து அந்த நெருப்பு பொங்கிக் கொண்டே இருக்கும். அது ஒரு ஆச்சரியமான ஒன்று, நெருப்பு சுடர் எரிவது என்பது. அத்திரியிலிருந்து அந்த சுடர் வந்து கொண்டே இருக்கும், அது எங்கோ காணாமல் போய்கொண்டே இருக்கிறது. வரக்கூடிய சுடர் அதை அணைக்கும் போது அது எங்கோ மறைந்து விடுகிறது. அது புத்த மதத்தில் ஒன்று சொல்லுவார்கள், அங்கு தீபச் சுடர் தெரிகிறது என்றால் அது நிரந்தரமானதல்ல, ஒவ்வொரு கணத்தின் சிறு பகுதியில் அடுத்தடுத்து பல சுடர்கள் வந்து கொண்டே இருப்பதனால் ஒரு சுடர் அங்கு நிரந்தரமாக நமக்கு இருப்பது போல் தெரிகிறது. ஆனால் அங்கு ஒற்றை சுடர் இல்லை, அடுத்தடுத்து வெவ்வேறு சுடர்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த நிகழ்வு தொடர்ச்சியாக இருப்பதனால் அங்கு ஒற்றை சுடர் இருப்பது போல் தோன்றுகிறது. அதனால் அது ஒற்றை சுடர் அல்ல, அடுத்தடுத்து வெவ்வேறு சுடர்கள் வந்து கொண்டே இருக்கின்றன ஒரே திரியில் இருந்து என்று சொல்வார்கள். எனவே பொங்கு அழல் என்பது அடுத்தடுத்து பொங்கிக் கொண்டே வந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த சுடரை குறிக்கிறது. அந்த சுடரை இழந்து விட்டன விளக்குகள் எல்லாம், யாரும் அங்கு விளக்கு ஏற்றி தங்கள் வீடுகளை ஒளிமயமாக்கவில்லை, இருண்டு கிடக்கின்றன வீடுகள் எல்லாம். பொங்கு அழல் சிகை இழந்தன தீவிகை, தேமலர் தொகை இழந்தன தோகையர் ஓதியே. தோகையர் என்றால் பெண்கள், தோகை போன்றவர்கள் தோகையர். தோகை என்பது ஆகுபெயராக மயிலை குறிக்கும். அந்த தோகை என்ற வார்த்தையை அடிச்சொல்லாக கொண்டு தோகையர் என்பது வருகிறது. தோகையர் என்றால் பெண்கள், மயில் போன்ற சாயல் உடையவர்கள் என்று பொருள். பெண்களுடைய கூந்தல், ஓதி என்றால் கூந்தல் என்று பொருள். கூந்தலில் மலர் கூட்டங்கள் இல்லை, எப்போதும் பூக்காடு அவர்களுடைய கூந்தலில் இருக்கும். அவ்வளவு அதிகமான பூக்களை சூடிக்கொள்ளக்கூடியவர்கள். அந்த பூக்களின் தொகை இப்போது இல்லை அவர்களுடைய கூந்தலில். கூந்தலை கூட அவர்கள் அலங்கரிக்கவில்லை, பூச்சூடவில்லை, மங்களகரமான பூச்சூடவில்லை. பூச்சூடுதல் என்பது இந்திய மரபில் வெறும் அலங்காரம் மட்டுமல்ல, அது மங்களத்தின் அடையாளமும் கூட. இங்கு நாட்டில் ஒரு அமங்கலம் நடந்திருக்கிறது, எனவே மங்களகரமான அந்த பூவை சூடுவதை அவர்கள் விட்டுவிட்டார்கள். தோகையர் ஓதி, பெண்களுடைய கூந்தல்கள், தேமலர் தொகை இழந்தன, தேன் பொருந்திய மலர்களின் கூட்டத்தை இழந்து விட்டன என்று சொல்கிறார். தேமலர் என்றால் தேன் பொருந்திய மலர் என்று பொருள். தேன் கூட்டல் மலர் சேரும்போது தேமலர் என்று சேரும். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று பாரதி பாடுகிறார். அங்கு தேமதுர தமிழ் என்று சொல்கிறார். தேமதுரம் என்றால் தேனின் இனிமை என்று பொருள், மதுரம் என்றால் இனிமை. தேன் கூட்டல் மதுரம் சேரும்போது தேமதுரம் என்று சேர்கிறது. அதேபோல் இங்கு தேன் கூட்டல் மலர் சேரும்போது தேமலர் என்று சேர்கிறது. தேமலர் தொகை இழந்தன தோகையர் ஓதி, பெண்களுடைய கூந்தல்கள் மலர் கூட்டங்களை பறிகொடுத்து விட்டன என்று சொல்கிறார். ஓதி என்றால் கூந்தல் என்று பொருள். இது பழைய இலக்கியங்களில் பல இடங்களில் பயின்று வரக்கூடிய ஒரு சொல், ஓதி என்றால் கூந்தல் என்ற பொருளில் பயின்று வரும். இந்த ஓதி என்ற வார்த்தையை வைத்து வேதநாயகம் பிள்ளை, தமிழின் முதல் நாவலை இயற்றியவராகிய வேதநாயகம் பிள்ளை, பிரதாப முதலியார் சரித்திரம்தான் தமிழின் முதல் நாவல் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நாவல் வடிவில் தோன்றிய முதல் இலக்கியம். அதற்கு முன்பெல்லாம் இலக்கியங்கள் செய்யுள் வடிவிலேயே இருந்தன. உரைநடையில் நாவல் வடிவில் தோன்றிய இலக்கியம் வேதநாயகம் பிள்ளை எழுதிய அந்த பிரதாப முதலியார் சரித்திரம்தான். அவர் சமீபத்தில் 19-ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவர் இந்த திருவள்ளுவர் ஓதி என்ற சொல்லை என்ன ஓதி சொன்னீர்கள்? ஓதி அது தமிழ்லயும் வருமே, இந்த இதுலயும் கந்த சஷ்டி கவசத்திலையும் ஓதியே ஜெபித்து உகந்து அது வேற, நீராடி. அங்கு அது ஓதுதல் என்ற சொல்லில் இருந்து வரக்கூடியது. அது வினைச்சொல், இது இது இதுக்கு ஓகே, பெயர்ச்சொல், இது கூந்தல் என்ற பொருளில் வருகிறது. ஓதுதல் போகையர் என்பது ஓதி அது ஓதுதல் என்றால் அது இயல்பாக நடைமுறையில் இருப்பதுதான். இன்று கூட சரி. ஓதுதல், ஓதி, ஓது, ஆமா, ஓதினான் வேதம் என்றெல்லாம் ஓதுதல் சொல்கிறார்கள். பாட. அந்த வினை வடிவில் எல்லோருக்கும் தெரியும் அந்த சொல்லுக்கான பொருள் ஓதுதல் என்பது. ஆனால் இங்கு இது பெயர்ச்சொல், இது வேறு, அந்த சொல்லுக்கும் இந்த சொல்லுக்கும் சம்பந்தம் இல்லை. இது ஓதி கூந்தல் என்ற பொருளில் வருகிறது. இந்த சொல்லை வைத்து அந்த வேதநாயகம் பிள்ளை அவர்கள் ஒரு பாடல் எழுதுகிறார். ஓதி, ஓதி, ஓதி என்பதை வினை வடிவில் கற்பித்தல், கற்றல் என்ற பொருள் வருகிறது. ஓதுதல் என்றால் கற்றல் என்ற பொருள் வருகிறது. ஓதி, ஓதி என்றால் கூந்தல் என்ற பொருள் வருகிறது. இந்த இரண்டையும் இணைத்து சிலேடையாக ஒரு ஓகே. இடத்தில் பாடுகிறார் வேதநாயகம் பிள்ளை. நீதி நூல் மைந்தர்க்கு நிகழ்த்தி மென்மலர், ஓதியர்க்கு ஓதிடாது ஒழித்தல் மெய்யினில் பாதியையே அலங்கரித்து பாதிமை மீதியில் அணியின்றி விடுத்தல் ஒக்குமே என்று சொல்கிறார். ஓதியர்க்கு ஓதிடாது மறைத்தல், மென்மலர் ஓதியர்க்கு ஓதிடாது, அதாவது நூல்களை பெண்கள் படிக்கக்கூடாது என்ற ஒரு நிபந்தனை இடைக்காலத்தில் இருந்தது. அதுவும் மிகவும் பிற்காலம்தான். முன்பெல்லாம் படித்திருக்கிறார்கள், சங்க காலத்திலெல்லாம் பெண்கள் படித்தவர்களாக, பாடல் இயற்றக்கூடியவர்களாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். இடைக்காலத்தில், கம்பர் காலத்தில் கூட பல பெண்கள் பாடல் இயற்றக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். மிகவும் பிற்காலத்தில் தான் கட்டுப்பாடுகள் மிகவும் தீவிரமாகி பெண்கள் படிக்கக்கூடாது என்ற நிலையெல்லாம் உருவானது. அதற்கு எதிராக பாரதி போன்றவர்கள் பாடல்கள் இயற்றியிருக்கிறார்கள். அந்த மரபில் வேதநாயகம் பிள்ளையும் பெண் உரிமையை வலியுறுத்தி பல பாடல்கள் இயற்றியவர். இது அந்த அந்த அந்த கிறித்துவர் வேதநாயகர் தான், அந்த வரவேணும் எனதரசே, அதான் அவரோட ரொம்ப ஃபேமஸ் பாடல். ஆமாம், அவர்தான், அவர்தான். அவர் அவருடைய கிறிஸ்தவராக மகன் மாறியவர், வந்து கிறிஸ்தவராக மாறிவிட்டார். ஆனால் அவர் தமிழுக்கு செய்த ஆமா, தொண்டு ஏராளம். அவருடைய மகன் வந்து பெரிய ஆன்மீக சொற்பொழிவாளர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். யூடியூப்ல நிறைய யாரு? வீடியோஸ் இருக்கும் அவரோடது. அவருடைய மகன் அந்த வேதநாயகம் பிள்ளை, நீங்க சொல்றீங்களே, அவருக்கு அந்த இல்ல, அவர் பெயர் அவருடைய என்ன? அவருடைய அவர் பெயர் மகனின் மறந்து பெயர் போச்சு, என்ன? நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். அந்த அந்த அவர் அந்த வேதனை, ஏன்னா நான் படிச்சது வந்து கிறித்துவ பள்ளி, அதுல வந்து ரொம்ப ஃபேமஸான பாடல், அவருடைய மிகப்பெரிய பாடல் வந்து இந்த வேதநாயகம் பிள்ளையோட பாடல் வந்து, வரவேணும் எனதரசே மனுவேல் இஸ்ரவேல் சிரசே. இல்ல, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து அதை கர்நாட்டிக்லயும் பாடுவாங்க, லைட் மியூசிக்லயும் பாடுவாங்க ஓ, சரி சரி. இல்லையா, அந்த கர்நாட்டிக் ராகத்திலயும் பாடுவாங்க அந்த பாட்டு, ரொம்ப ஃபேமஸான பாட்டு. அப்படிதான் எனக்கு தெரியும் அந்த வேதநாயகம் பிள்ளை, அவர் வந்து ஒரு பெரிய கவிஞர், அந்த இந்த மாதிரி நீங்க சரித்திரம் எழுதியவர், தமிழுக்கு தொண்டாற்றியவர் இல்ல. ஆமாம், இல்லை, இப்போ அந்த அது சரிதான். இப்போ நம்ம வேதநாயகம் பிள்ளை அவர்களுடைய வரலாற்றை நாம் ஆய்வு செய்யவில்லை. இப்போது சரி, நாம் அவர் கரெக்ட். சொன்ன இல்ல அந்த ஓதி என்ற வார்த்தையை வைத்து அவர் எவ்வாறு ஒரு பாடல் எழுதியிருக்கிறார் என்பதுதான். ஓதியர்க்கு ஓதிடாது ஒழித்தல், அதாவது ஓதியர் என்று பெண்களை குறிப்பிடுகிறார். மென்மலர் ஓதியர், மென்மலர் ஓதியர்க்கு ஓதிடாது. நூல்களை மென்மலர் ஓதியர்க்கு ஓதிடாமல் அவர்களை நீக்கிவிட்டு ஆண்களுக்கு மட்டும் கற்பித்தல் என்பது உடம்பில் ஒரு பாதியை மட்டும் அலங்கரித்து விட்டு இன்னொரு பாதியை அலங்கரிக்காமல் விட்டு விடுவதற்கு சமானம் என்று பெண் உரிமை சார்ந்த ஒரு செய்யுள் இயற்றியிருக்கிறார் வேதநாயகம் பிள்ளை. அதில் இந்த ஓதி, ஓதி, ஓதி என்ற வினை வடிவத்தையும் பயன்படுத்துகிறார். ஓதி என்ற பெயர்ச்சொல் வடிவத்தையும் அருகே அருகே பயன்படுத்தி ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். இது ஓதி என்பது கூந்தல் என்ற பொருளில் மிகவும் பிற்காலத்து புலவராகிய அவரால் கூட கையாளப்பட்டிருக்கிறது என்பதற்காக அந்த பாடலை நான் உதாரணமாக சொல்லுகிறேன். அதுதான் வேதநாயகம் பிள்ளை. நீங்கள் குறிப்பிடுவது போல மிகச்சிறந்த இலக்கிய பண்டிதர். தமிழுக்கு அவர் செய்த தொண்டு அளப்பரியது. அவர் கிறித்துவ மதத்தை தழுவி கொண்டார். பெண் உரிமை சார்ந்த பல நூல்கள் இயற்றியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சமய சமரச கீர்த்தனை என்று கூட ஆமா ஒரு ஆமா நூல் இயற்றியிருக்கிறார். எல்லா அவருடைய சமயங்களையும் நூற்றாண்டு விழா வந்து சமரசமாக பாவித்து இயற்றி அவருடைய இருக்கிறார். நூற்றாண்டு விழா வந்து நம்ம தமிழ்நாடு அரசு சார்போ ஏதோ கொண்டாடப்பட்டது. அப்ப எங்க ஸ்கூல்ல இருந்து போய் அந்த வரவேணும் பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க ஒரு ப்ரோக்ராமா. ஓ சரி யாரு சரி. தமிழ்நாடு அரசு கொண்டாடிச்சா இல்ல யார் கொண்டாடினாங்க தெரியல, ஆனா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஞாபகம் இருக்கு. இந்த அந்த நூற்றாண்டு விழாக்கு எங்க ஸ்கூல்ல இருந்து போனாங்க. அவருடைய மகன் ரொம்ப பெரிய ஸ்பீக்கர், அவர் இவரே கிறித்துவம். சொல்லுவார்கள், இந்த யாரு இப்போது ஒரு இசையமைப்பாளர், புதிய இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி என்று ஒருவர் இருக்கிறார் அல்லவா, அவர் அந்த வேதராயன் பிள்ளையினுடைய மரபில் வந்தவர் தான் என்று சொல்வார்கள். என்னுடைய நீங்க இதுக்கு வந்து இது இல்லையே, வேதநாயகம் பிள்ளை ஒருத்தர், அது மாதிரி கவிமணி தேசி விநாயகம் பிள்ளைன்னு ஒருத்தர் இருப்பார் தெரியும் இல்லையா, தேரூர் மாவட்டம். அந்த ஆமாம் ஆமாம், தேரூர் அவர் அவரும் மிக அவருடைய பிரசித்தி பெற்றவர். ஆமாம். ஆமா அவருடைய குழந்தை, அவருடைய ஃபேமிலி என்னுடைய ரொம்ப ரொம்ப நெருங்கிய தோழி, கனடாவில் வசிக்கிறார். பெரிய பெரிய குடும்பம் அவர்கள். சோ ஓ அதுவும் ஒரு பெரிய, அவரும் ஒரு பெரிய, அதாவது விடுதலை, அவர்லாம் விடுதலை இதில் பாடுபட்டவர். அந்த காலம் 1940ஸ்ல, அந்த அப்போ ஆமாம். 30s 20 30 40 அப்போலாம் அவர் ஒரு போன் கால் செய்தார், ஒரு தொலைபேசி ஒரு லெட்டர் கொடுத்தாங்கன்னா உனக்கு சீட்டு கிடைத்து, ஏதாவது. அவர்கள்லாம் ரொம்ப பெரியவர்கள், காந்தி நேருவோடு பழகியவர்கள், காமராஜ். அந்த காலம் 1940ஸ்ல. ஆமாம். சரி, இந்த பாடலில் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். ஏதாவது வார்த்தையில் ஐயா, அகில்னா வந்து என்ன ஐயா? அது சாம்பிராணிக்கும் அது அது ஒரு வேற வேற. அது ஒரு வாசனை பொருள், வாசனை கட்டை. அது சாம்பிராணி, சாம்பிராணி வேற என்று நினைக்கிறேன். அகில் என்பது ஒரு மரம், மரக்கட்டை. சாம்பிராணி என்பது எவ்வாறு வருகிறது என்று தெரியவில்லை. அது நாம் பார்க்கிறோம். ஆனால் அகிலை குறித்து இலக்கியங்களில் பல இடங்களில் வருகிறது. அகிற்புகை ஊட்டுவது, அகிற்புகையை வீடுகளில் நறுமணம் உண்டாக்குவதற்காக புகைப்பது, இதெல்லாம் வழக்கத்தில் இருந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அது சாம்பிராணி என்பது எங்கிருந்து வருகிறது என்று தெரியவில்லை. சரி, அகில்ன்றது ஒரு மரக்கட்டை. மரம், மரம், மரம். ஆமாம் சரி, நாறு அகில்னா நறுமணம் மிகுந்த ஆமாம். அகில். நாறுகின்ற அகில், அது வினைத்தொகை வார்த்தை. நாறு அகில். சரி, அழல் வந்து நீங்க வந்து நெருப்பு ஜுவாலை அப்படின்னு சொன்னீங்கல்ல ஐயா. அந்த அழல் சிகை இரண்டும் சேர்ந்து அந்த ஜுவாலையை குறிக்கிறது. அழல் என்றால் நெருப்பு தான். அந்த சிகை என்பதோடு சேர்ந்து அழல் சிகை என்பது அந்த நெருப்புச் சுடரை குறிக்கிறது, ஜுவாலையை குறிக்கிறது. சரி, அழல்ன்ற வார்த்தை வேற அடிக்கடி இலக்கியத்தில் அழல் வந்து. என்பது நடைமுறையில் கூட பயன்படுத்துகிறது தான், பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தானே. அழல், அழல், தழல், தணல், இவையெல்லாம் நெருப்பை குறிக்கக்கூடிய வேறு வார்த்தைகள். தழல், தழல், இதே போல தழல் என்ற வார்த்தை வரும். எரி தழல் கொண்டு வா தம்பி, அண்ணன் கையை எரித்திடுவோம் என்று பாஞ்சாலி சபதத்தில் பாரதி பாடுவார். தழல் என்ற வார்த்தை இதற்கு மாறாக இருக்கிறது. இரண்டுமே ஒரே பொருள் தரக்கூடியதா, அழல் தழல் இரண்டுமே. இந்த இதையே காலத்துல மாற்றி நம்ம தணல், தணல் என்றும் சொல்வார்கள். தணல் என்பதும் நெருப்பை குறிக்கக்கூடியதா. இந்த தழல் என்ன, இது திடீர்னு இதில் எழுத முடியல. தழல், அழல், தணல், அனல், இவை அனைத்துமே நெருப்பை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தான். சரி. இந்த தணல் என்பதற்கு தன்னகரம் வரும், அனல் என்பதற்கு ரன்னகரம் வரும். அனல் மின்சாரம் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா, அது அனல் மின் நிலையம். ஐயா, இந்த நம்ம இந்த காலத்துல நகை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து இந்த ஒளின்ற அர்த்தத்துல இருந்து வந்ததுன்னு வச்சுக்கலாமா? அதாவது ஒரு நகை போடுதல் நமக்கு ஒளி தரும் அந்த ஆமாம் மாதிரி. ஆமாம், அது அந்த அந்த அர்த்தத்தில் இருந்து கூட, அதாவது அது ஒளி வீசக்கூடிய, பொன்னிலிருந்து ஒளி வீசக்கூடியதாக உருவாக்கப்படுவதனால் அதற்கு நகை என்று வந்தது கூட காரணப்பெயராக இருக்கலாம், அப்படி கூட நாம் சிந்திக்கலாம். அது சரிங்க. அதே மாதிரி நீங்க வாழ்றதுக்கு பொலிவுன்னு சொன்னீங்கல்ல ஐயா, ஆமாம், அதுவும் வந்து இந்த போரிடும் வாள் அது வந்து பொலிவா இருக்கு அப்படின்னு அதுல இருந்து வந்ததுதான் நினைக்கிறேன். அது போரிடும் வாள் பொலிவாக இருக்கிறது, பொலிவாகவும் இருக்கும் பொலிவில்லாமையும் இருக்கும், அது பொலிவாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. வாள் என்றால் கொடுமை என்ற ஒரு பொருள் இருக்கிறது, அது கொடுமையான வேலையை செய்வதனால், வாள் அந்த வாளாயுதம் கொடுமையான வேலையை செய்வதனால் அந்த அடிப்படையில் வாள் என்ற பெயர் கூட வந்திருக்கலாம். வாள் என்றால் கொடுமை என்ற ஒரு பொருளும் உண்டு, பொலிவு என்ற ஒரு பொருளும் உண்டு. சரிங்க. வாள், பொலிவு, கொடுமை. ஐயா, அகில் இதுதான். புகை இழந்தன மாளிகை ரொம்ப ஒரு அழகான கற்பனை ஐயா. ஆமாம். ஐயா, எனக்கு வந்து குறுநகை கேள்விப்பட்டிருக்கேன், ஆ, நறுமுகைனா என்ன அர்த்தம் ஐயா? நறுமை என்றால் வாசம், வாசம் என்று அர்த்தம். நறுமுகை என்றால் வாசமுள்ள மொட்டு என்று அர்த்தம். ஆ, ஓகே, நன்றி. முகை என்பது மலர் மறுவது மலர்வதற்கு முன்பு உள்ள நிலை, அந்த மொட்டு நிலை, அதுதான் முகை. நறுமுகை என்றால் வாசனமுள்ள வாசனை உள்ள மலர் மொட்டே என்று அர்த்தம். மொட்டு மலரே. நறுமணம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, நறுமணம், நறு என்பதே வாசனையை குறிக்கக்கூடியதுதான், அந்த மனம் மனத்தை குறிக்கக்கூடியதுதான், அதனோடு கூடுதலாக இன்னும் நறு என்பதை சேர்த்து நறுமணம் என்று சொல்கிறோம். அப்படியானால் மிக்க வாசனை என்று பொருள் நறுமணம் என்றால். நன்றி ஐயா. இந்த தீபிகை சொன்னீங்க இல்லையா, இப்பயுமே கூட ஆமாம், தீபிகா அப்படின்ற பெயர்ல வந்து நிறைய பேர் இருக்காங்க. இருக்காங்க. அண்ட் அந்த அது அது அதனுடைய அவர்களுடைய பெயர் விளக்கு போன்றவர்கள், அவர்கள் நல்ல ஒளிமயமாக இருக்கக்கூடியவர்கள் என்ற அர்த்தத்தில் தான் தீபிகா என்ற பெயர் சூடுகிறார்கள். அது மாதிரி மலர் இது பத்தி சொன்னீங்க ஐயா, இது அந்த சுடரை பத்தி எனக்கு என்ன தோன்றியது என்றால், மனம் என்பதே வந்து எண்ணங்கள் சார்ந்தது தான், எண்ணங்கள் இல்லைன்னா மனம் இல்லை அப்படின்ற மாதிரி தோணிச்சு எனக்கு. எப்படி சுடர் என்பது உண்மை இல்லையோ, அதுபோல மனம் என்பதும் உண்மை இல்லை என்று சொல்லலாம். ஆமாம், அதுவும் மனம் என்பதும் மனம்னே ஒரு பொருள் கிடையாது. மனம்னே தனியாக ஒரு பருப்பொருளோ அல்லது அப்படி ஒரு உருவத்தில் ஒன்றோ அங்கு இல்லை. மனம் என்ற தனியான ஒரு ஒரு பொருள் இல்லை. எண்ணங்கள் அடுத்தடுத்து வருவது தான் மனமாக நமக்கு தெரிகிறது. எண்ணமே இல்லாமல் போய்விட்டது என்றால் மனம் இல்லாமல் போய்விடும். மனம் என்ற ஒன்று இல்லை என்பதுதான் தத்துவத்தின் முடிவு, அத்வைத தத்துவத்தின் முடிவு. மனம் என்ற ஒன்று இல்லை, மனத்தின் உருவை மறவாது உசாவ, மனமென்று ஒன்றில்லை உந்தி பெற, மார்க்கம் நேர் ஆர்க்கும் இது உந்தி பெற என்று ரமணர் பாடுகிறார். மனம் எங்கே இருக்கிறது என்று மனத்தை நாம் உள்ளுக்குள்ளாக தேடி பார்த்தால் மனம் என்ற ஒன்று இல்லாமல் போய்விடும் என்று சொல்கிறார். அத்வைதத்தினுடைய முடிந்த முடிவு, அத்வைத தத்துவத்தினுடைய முடிந்த முடிவு அதுதான். மனம் என்ற ஒன்று இல்லை, அது போலியாக இருப்பது போல தெரிகிறது. இந்த எண்ணங்களின் கூட்டங்களால் அப்படி ஒரு மனம் என்ற ஒன்று இருப்பது போன்ற ஒரு காட்சி அது தெரிகிறது. எண்ணங்கள் எதுவும் எல்லாம் இல்லாமல் போய்விட்டது என்றால் மனம் இல்லாமல் போய்விடும். மனம் இல்லாமல் போய்விட்டது என்றால் உலகத்தில் உள்ள துன்பங்கள், துயரங்கள், இந்த மாயை வடிவங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடும் என்பது அத்வைத தத்துவத்தினுடைய சாரம். நீங்கள் சொல்வது சரிதான், மனம் என்பது இல்லாத ஒன்று தான். அது எண்ணங்கள் அடுத்தடுத்து எழுவதனால் அங்கு மனம் என்ற ஒன்று இருப்பது போல் ஒரு தோற்றம் உண்டாகி அதை நாம் கெட்டியாக பற்றி கொண்டு என் மனம் என்ன அந்த மனம் சார்ந்த உறவுகள் எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு உலக இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. மனத்தை கடந்து போய்விட்ட விட்டால் மாயையை கடந்து போய்விடலாம். இப்ப நீங்க சொன்ன பாடல் யார் பாடினதுன்னு சொன்னீங்க ஐயா? இந்த மனசு ரமணர், ரமணர் இந்த மனம் பற்றிய பாட்டு தானே, அது ரமணன். ரமணருடைய பாட்டு. சரி. ஐயா, இந்த சிகைன்ற வார்த்தைக்கு வந்து கூந்தல்ன்ற அர்த்தம் இருக்கு இல்லையா, சிகை அலங்காரம். ஆமா, கூந்தல் அது ஆகு பெயராக கூந்தலையும் குறிக்கும். சிகை என்பது உச்சி என்றுதான் பொருள். தலையின் ஒரு ஒரு உடம்பினுடைய உச்சி பகுதியில் தானே முடி இருக்கிறது, அதனால் அது ஆகு பெயராக முடியை குறிக்கிறது. சிகை அலங்காரம், முடி அலங்காரம் என்று வருகிறது. ஐயா, அப்ப சிகரம் என்ற வார்த்தை வந்து சிகையிலிருந்து வந்திருக்கு. இதிலிருந்து தான் வருகிறது. சிகரத்தையே சிகை என்று சொல்வார்கள். மலையின் சிகையில் ஏறினான் என்றெல்லாம் சொல்லுவார்கள். சொல்ல மாட்டார்கள், இலக்கியங்களில் வரும். மலை மலைச்சிகை என்றெல்லாம் வரும். இந்த அடுத்த பாடலும் அந்த வெறிச்சோடி காணப்படக்கூடிய காட்சியின் விளக்கம்தான். தேரும் மாவும் களிரும் சிவிகையும் ஊரும் பண்டியும் ஊருணர் இன்மையால் யாரும் இன்றி எழிலிலே வீதிகள் வாரி இன்றிய வாழுக ஆற்றினே. வீதி எல்லாம் வெறிச்சோடி காணப்படுகின்றன, மக்கள் இயக்கம் இல்லை. இந்த வெறிச்சோடி காணப்படக்கூடிய தன்மையை நீங்கள் இந்த பெருந்தொற்று காலத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கடை தெருக்கள் எல்லாம் காலியாக கிடந்தன. இங்கு சென்னையில் மிக பரபரப்பாக இயங்கக்கூடிய வீதிகள் சில இருக்கின்றன. ரங்கநாதன் தெரு, பாண்டி பஜார் போன்ற இடங்கள் எல்லாம் இருக்கின்றன. இந்த திருப்பதி பெருந்தொற்று காலகட்டத்தில் அவையெல்லாம் மக்கள் இயக்கமே இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டன. திருப்பதி கோவில் வெறிச்சோடி இருந்ததே. தெரியுது, அதுவும் சொல்லலாம். அதுவும் திருப்பதியும் எப்போதும் மக்கள் நெருக்கம் மிகுந்த ஒரு ஆமா, இடம்தான். திருப்பதி கோவில், ஆமாம், சபரிமலை இதெல்லாம் அப்படியே வெறிச்சோடி கிடந்தது ஆமாம். கோவில. இப்படி அப்படி வெறிச்சோடி போய் கிடந்த வீதிகளை பற்றி கம்பர் இங்கு சொல்லுகிறார். மக்கள் யாரும் வீதிகளில் எந்த காரியத்தின் பொருட்டும் வரவில்லை. எல்லோரும் மூலையில் முடங்கி கிடக்கிறார்கள் சோகம் தாழாமல். எனவே யாரும் இன்றி எழில் இல வீதிகள் என்று சொல்லுகிறார். வீதிகள் அழகற்றவனவாக இருந்தன. எழில் இல இல்லாதன, இல என்றால் இல்லாதன, இல்லாதவை என்று அர்த்தம். யாரும் இன்றி எழில் இல்லாதனவாக இருந்தன வீதிகள். யாரும் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் விவரித்து முன் இரண்டு அடிகளில் சொல்லுகிறார். யார் யாரெல்லாம் இல்லை என்று கொஞ்சம் விவரித்து சொல்கிறார். தேரும் மாவும் களிரும் சிவிகையும் ஊரும் பண்டியும் ஊருணர் இன்மையார். அந்த வீதிகளில் எல்லாம் வாகனங்கள் எப்போதும் போய் வந்து கொண்டே இருக்கும். இங்கிருந்து அங்கு போவார்கள், அங்கிருந்து இங்கு வருவார்கள். இவர் அவரை பார்க்க போவார், அவர் இவரை பார்க்க போவார். இந்த காரியத்தை செய்ய சிலர் போவார்கள், அந்த காரியத்தை செய்ய சிலர் போவார்கள். இப்படி எப்போதும் இயக்கம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய வீதிகள் அந்த நகர வீதிகள். ஆனால் இன்று வாகனங்கள் எதுவுமே காணப்படவில்லை. தேரும் தேர் அங்கு யாரும் ஊர்ந்து வரவில்லை, தேரில் வரவில்லை. மாவு, மா என்றால் விலங்கு என்று பொருள். மா என்ற ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு விலங்கு என்று பொருள். விலங்கு இது பொது பொருள். இங்கு சிறப்பாக குதிரையை குறிக்கிறது. குதிரையும் ஒரு வாகனம் தானே. குதிரைகள் அங்கு வரவில்லை, இல்லை. குதிரையில் யாரும் ஏறி வரவில்லை. களிறு, யானையிலும் யாரும் ஏறி வரவில்லை. இவையெல்லாம் வாகனங்கள். இந்த வாகனங்கள் அந்தந்த செல்வ வசதிக்கு ஏற்ப அவரவர்கள் வைத்திருப்பார்கள். குதிரையில் வரக்கூடியவர்கள் இந்த காலத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணிப்பவர்கள் மாதிரியாக கொஞ்சம் நடுத்தரமான செல்வ நிலை உடையவர்கள் என்று கருதி கொள்ளலாம். யானையில் வரக்கூடியவர்கள் நான்கு சக்கர வாகனத்தில் சொகுசு மகிழுந்தில் பயணிக்கிறார்கள் அல்லவா சிலர், அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். தேரில் வரக்கூடியவர்களை இப்போது சில அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் பின்னாடியும் முன்னாடியும் பாதுகாப்பு வாகனங்களை அலறவிட்டு கொண்டு போகிறார்கள் அல்லவா, அந்த மாதிரியான வசதி உயர்நிலையில் இருப்பவர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். சிவிகையும் ஒரு செல்வ வசதியான நிலையில் இருப்பவர்களுடைய வாகனம் தான். சிவிகை என்றால் பல்லக்கு. இதை நாம் இந்த காலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் தனியாக ஓட்டுநர் வைத்து கொண்டு வாகனங்களில் போகிறார்கள் அல்லவா. வாகனங்கள் வைத்திருப்பவர்கள் பலர் தாங்களே அந்த வாகனத்தை இயக்கி கொண்டு வெவ்வேறு இடங்களுக்கு போபவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தனியாக ஓட்டுநர்கள் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். ஓட்டுநர் வைத்துக் கொண்டால் இன்னும் கொஞ்சம் வசதி வேண்டும். அப்போதுதான் ஓட்டுநருக்கு தனியாக ஊதியம் கொடுத்து வாகனங்களில் பயணிக்க முடியும். இல்லாவிட்டால் அவர்களே ஓட்டுவார்கள். பெரும்பாலானவர்கள் சென்னையில் பார்த்தால் அவர்களே தான் இயக்குகிறார்கள். ஓட்டுநர்கள் வைத்திருப்பவர்கள் செல்வத்தில் கொஞ்சம் அதிக நிலையில் இருப்பவர்கள் தான் வைத்திருக்கிறார்கள். இந்த சிவிகை என்பதை அந்த நிலையில் சொல்லலாம். பல்லக்கை சுமந்து கொண்டு செல்பவர்களுக்கு ஊதியம் கொடுக்க வேண்டும். அது கொஞ்சம் உயர்நிலையில் இருப்பவர்களுடைய வாகனம் சிவிகை என்பது. அடுத்து ஊரும் பண்டியும். பண்டி என்றால் வண்டிகள், மாட்டு வண்டிகள், குதிரை வண்டிகள் போன்றவை எல்லாம். இதெல்லாம் சாமானியர்கள் பயணிக்கக்கூடியவை. பண்டி என்றால் வண்டி, அதில் மாட்டு வண்டி வந்துவிடும், குதிரை வண்டி வந்துவிடும். அதெல்லாம் சாமானிய மனிதர்கள் வாடகைக்கு அமர்த்தி கொண்டோ அல்லது அவர்களே வண்டி கட்டி கொண்டோ போகக்கூடிய வாகனங்கள். ஊரும் பண்டி. ஊர்தல் என்றால் ஊர்ந்து செல்லுதல். ஊர்ந்து செல்லக்கூடிய அந்த வண்டிகளும் ஊருணர்வின்மையால், அவ்வாறு ஊர்ந்து செல்பவர்கள் யாரும் இல்லாததுனால், தங்கள் வாகனங்களை யாரும் பயன்படுத்தவில்லை, வாகனங்களை பயன்படுத்தி யாரும் எந்த இடத்திற்கும் போகவில்லை, எனவே செலுத்துபவர்கள் இல்லாததனால் அந்த வாகனங்கள் எதுவும் வீதிக்குள் வரவில்லை. அப்படி வாகனங்கள் எதுவுமே வராமையால் யாரும் இல்லாமல் அழகில்லாமல் வீதிகள் காணப்பட்டன என்று சொல்கிறார். அவர் சொல்லிவிட்டு அதற்கு ஒரு உவமை சொல்லுகிறார். அவ்வாறு யாருமற்று காணப்படக்கூடிய வீதிகளுக்கு, வெறுமையாக காணப்படக்கூடிய அந்த தெருக்களுக்கு ஒரு உவமை சொல்லுகிறார். வாரி இன்றிய வாழுக ஆற்றினே. வாரி என்றால் வெள்ளம், வெள்ளம் நீர்நிலை, நீர். வெள்ள நீர் இல்லாத ஆற்றைப் போல அந்த வீதிகள் காட்சியளித்தன. கோடை காலத்தில் ஆறு நீர் இல்லாமல் வெறும் மணல் வெளியாக காணப்படும், வெறிச்சோடி காணப்படும். அதுபோல இந்த வீதிகளும் காணப்பட்டன என்று சொல்கிறார். ஒரு நல்ல ஓமானத்தை பயன்படுத்துகிறார். நீர் இல்லாத ஆறு போல ஆள் இல்லாத அந்த வீதி காணப்பட்டது என்று சொல்கிறார். அந்த வீதிகள் காணப்பட்டன என்று சொல்கிறார். வாரி என்றால் வெள்ளம், வெள்ளம். இங்கு அந்த ஸ்ரீவாரி என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனந்தவாரி, ஆனந்த வெள்ளம், ஆனந்தவாரி, கிருபானந்தவாரி என்றெல்லாம் பெயர் உடையவர்கள் இருக்கிறார்கள். வாரி என்றால் வெள்ளம். திருப்பதி உண்டியலுக்கு பெயர் ஸ்ரீவாரி என்று நினைக்கிறேன். அதாவது செல்வ வெள்ளம், அது தேங்கக்கூடிய இடமாக அந்த உண்டியல் இருக்கிறது என்பதனால் அதற்கு ஸ்ரீவாரி என்று பெயரிட்டிருக்கிறார்கள். ஸ்ரீவாரி. ஸ்ரீவாரி வாரி அப்படிதான் என்பது எழுதியிருக்கோம். வடமொழி சொல்லாய். ஆமாம், அது வட சொல் தான், வட சொல் தான். சரிங்க, தீர்த்தவாரி அப்படின்னா. ஆ, தீர்த்தவாரி என்றெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா. அந்த வெள்ள நீர் இல்லாத ஆற்றை போல, ஆற்றினே என்றால் ஆற்றை போல என்று அர்த்தம். அதில் இன் என்ற ஓம உருபு சேர்ந்திருக்கிறது. இன் என்றால் போல என்ற அர்த்தத்தில் வரும். ஆற்றினே என்றால் ஆற்றை போல என்று அர்த்தம். ஆறு என்பதோடு இன் என்ற உருபு சேருகிறது. அது சேரும்போது ஆற்றின் என்று வருகிறது. ஏகாரம் அதில் உள்ள இறுதியில் உள்ள ஏகாரம் அசை, அதற்கு தனியாக அர்த்தம் பார்க்க வேண்டியதில்லை, அதை விட்டுவிடலாம். அது ஏகாரம். ஆற்றின் என்றால் ஆற்றை போல. வாரி இன்றிய, இன்றிய என்றால் இல்லாதிருக்கிற என்று அர்த்தம். அது பெயரெச்ச பொருளில் வருகிறது. இன்றிய என்றால் இல்லாத என்று அர்த்தம். வாரி இன்றிய, வாரி நீர்வெள்ளம் இல்லாது இருக்கின்ற ஆற்றின், ஆற்றை போல. யாரும் இன்றி எழில் இள வீதிகள், யாரும் இல்லாமல் அழகு இல்லாதனவாக வீதிகள் இருந்தன என்று சொல்கிறார். இந்த ஆறு என்பதற்கு ஒரு அடை சேர்க்கிறார், வாலுகம் என்று சேர்க்கிறார். வாலுகம் என்றால் மணல் என்று பொருள். இது மிக பழைய இலக்கியங்களிலேயே இந்த வாலுகம் என்ற சொல் கையாளப்பட்டிருக்கிறது. வாலுகம் என்றால் மணல் என்று பொருள். வேலை வாலுகத்து விரிதிரை பரப்பில் கூலமருகு என்று சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் பாடுகிறார். கடற்கரை மணல் பரப்பில் கடைகள் பரப்பி இருந்தார்கள் என்பதை சொல்லும் போது, வேலை வாலுகத்து விரிதிரை பரப்பில் கூலமருகு என்று சொல்லுகிறார். வாலுகம் என்றால் மணல் என்று அர்த்தம். நீர் இல்லாத ஆறு வெறும் மணலாகத்தானே இருக்கும். எனவே அவ்வாறு வெறும் மணலாக காட்சி அளிக்கக்கூடிய ஆற்றை போல, நீர் இல்லாத ஆற்றை போல, அந்த வீதிகளும் வெறிச்சோடி காட்சி அளித்தன, அழகற்று தோன்றின என்று சொல்லுகிறார். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, ஸ்ரீவாரி என்று சொன்னீர்கள், அது போல நிறைய செல்வம் இருப்பதால் தான் வாரியம் என்ற பெயர் வந்ததுதான் தெரியவில்லை. அது வேற. இங்கு வாரியம் என்று அமைத்தது, அது தமிழ் சொல்லிலிருந்து அந்த வாரியம் என்பதை உருவாக்குகிறார்கள். அது நீங்கள் வேடிக்கையாக சொல்லலாம் வேண்டும் என்றால், அதனால் அந்த வாரியம் என்ற சொல்லுக்கும் வாரி என்ற அந்த வட சொல்லுக்கும் சம்பந்தம் இல்லை. அதே போல வாரி கொடுத்தான், அந்த சொல்லுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. அது வினைச்சொல், அது தமிழ் சொல் வாரி கொடுத்தல் என்பது. அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. இது வட சொல். ஐயா, ஒரு முறை முழு பாடலை படிக்கலாமா? இந்த பாடல், ஆ இந்த பாடலை ஒரு முறை முழுதாக. ஆ சரி. தேரும் மாவும் களிரும் சிவிகையும் ஊரும் பண்டியும் ஊருணர் இன்மையால் யாரும் இன்றி எழிலில வீதிகள் வாரி இன்றிய வாழுக ஆற்றினே. இது கலிவிருத்தம் என்ற யாப்பில் அமைந்திருக்கிறது. அடுத்த பாடல் போகலாமே. ஆனவன் உரை செய்ய அழிவில் சிந்தையாள் தானவர் வழி தொலை, தானவர் வழி தொலை தவணி தாங்கிய தேனமர் தெரியலான் தேவர் கைதொழ வானகம் எய்தினான் வருந்தள் நீ என்றாள். இந்த பாட்டுக்கு முன்பு கொஞ்சம் கதைப்பகுதி இருக்கிறது. பரதன் இவ்வாறு பார்த்து கொண்டே வருகிறான். நாடு களை இழந்து காணப்படுவதை, கவலை தோய்ந்து காணப்படுவதை கண்டுகொண்டே வருகிறான். அவனுக்கு மனம் திடுக்கிடுகிறது. என்ன அவலம் நேர்ந்து விட்டதோ, என்ன தீங்கு சம்பவித்து விட்டதோ என்று சங்கடப்பட்டு கொண்டே வருகிறான். அருகில் தன்னுடன் வருகின்ற தன் தம்பி சத்ருக்கணன் இதை பார்த்து சொல்லுகிறான். தம்பி பார், நாடு இருக்கும் நிலைமையை பார், எப்படிப்பட்ட நகரம் இப்படி காட்சி அளிக்கிறது? என்ன நடந்தது என்று தெரியவில்லையே என்று சொல்லுகிறான். அப்போது அவன் அந்த நகரம் காணப்படுவதற்கு, அவ்வாறு வெறுமையாக காணப்படுவதற்கு ஒரு ஓமானம் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் என்றால், இந்த நகரமே பாற்கடலிலிருந்து திருமாலும் லக்ஷ்மியும் வெளியேறிவிட்டால் அந்த பாற்கடல் எவ்வாறு வெறுமையாக காணப்படுமோ அவ்வாறு வெறுமையாக காணப்படுகிறது என்று சொல்கிறேன். திருமாலும் திருமகளும் நீங்கிவிட்ட பாற்கடலைப் போல இந்த நாடு காணப்படுகிறது என்று சொல்கிறோம். அது ஓமானமாக சொல்லப்பட்டாலும் கூட அதில் மறைமுகமான ஒரு உண்மையும் இருக்கிறது. அந்த திருமாலும் திருமகளும் தான் இங்கு ராமனும் சீதையுமாக வந்திருக்கிறார்கள். எனவே அது ஓமானம் இல்லை, உண்மையிலேயே திருமாலும் திருமகளும் ஆகிய ராமன் சீதை இல்லாமல் போய்விட்ட அந்த நகரத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள். எனவே அந்த ஓமானம் இங்கு மிக பொருத்தமாக அமைந்து விடுகிறது. ஒரு பொதுவான ஒரு ஓமானம் மாதிரி அவன் சொல்லுகிறான், ஆனால் அதற்குள் ஒரு குறிப்பு இருக்கிறது. திருமகளும் திருமாலும் வெளியேறிவிட்ட பார்க்கடலை போல வெறிச்சோடி காணப்படுகிறது ஊர் என்று அவன் சொல்லுகிறான். அந்த திருமாலும் திருமகளும் தான் இந்த ராமனும் சீதையும். எனவே இவர்கள் நாட்டை விட்டு வெளியேறியதற்கு, திருமாலும் திருமகளும் பார்க்கடலை விட்டு வெளியேறிய நிலையை ஓமானமாக பரதன் சொல்லுவது என்பது மிக பொருத்தமான ஒரு ஓமானமாக படிப்பவர்களுக்கு அந்த கருத்து உள்ளுக்குள் பொதிந்திருக்கக்கூடிய அந்த கருத்தை உணர்த்தக்கூடிய ஒரு ஓமானமாக அது அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறு தன் தம்பியிடம் சொல்ல, பரதன் சொல்ல, நாடு இவ்வாறு காணப்படுகிறது என்று சொல்ல, பரதன் இவ்வாறு சொன்னவுடன் சத்ருக்கணனும் அதை ஆமோதித்து, ஆம், கண்கொண்டு காண முடியாத நாடாக இந்த நாடு மாறியிருக்கிறது, திருமகள் இந்த நாட்டில் இருந்து போய்விட்டது போல் தெரிகிறது, லக்ஷ்மி கடாட்சமே நீங்கிவிட்டது என்று அவனும் சொல்லுகிறான். அவனும் அண்ணன் சொன்னதை வழிமொழிந்து அவ்வாறே சொல்லுகிறான். இவ்வாறாக இவர்கள் பேசிக்கொண்டே வருகிறார்கள். பரதன் மாளிகையை அடைகிறான், அரண்மனையை அடைகிறான். அடைந்தவுடன் தன் தந்தை இருக்கக்கூடிய அந்த மாளிகைக்கு விரைந்து செல்கிறான், தந்தையை பார்ப்பதற்காக செல்கிறான். அங்கு தந்தை இல்லை. அவன் கைகையினுடைய மாளிகையில் மரணமுற்று கிடக்கின்றான். இங்கு தந்தையினுடைய இருப்பிடத்தில் தந்தையை காணாத பரதன் உடனே தன் தாயின் இருப்பு உடனே எங்கு தேடுவது என்று பரபரப்பாக தன் அண்ணனை பார்க்க போகலாம், ராமனிடம் செல்லலாம் என்று ராமனை நோக்கி போவதற்கு திரும்புகிறான். தந்தையின் மாளிகையிலிருந்து திரும்புகிறான். அப்போது அவனுக்கு எதிரே ஒரு பணிப்பெண் வருகிறாள். அவள் சொல்லுகிறாள், தங்கள் அன்னை தங்களை அழைக்கிறார், தாங்கள் வர வேண்டும் என்று அந்த பணிப்பெண் சொல்லுகிறாள். தன் அன்னையின் அழைப்பு இடையில் வந்ததனால் அவளுடைய மாளிகைக்கு பரதன் போகிறான். பரதனை கண்டவுடன், தன் சொந்த மகனாகிய அந்த பரதனை கண்டவுடன், யாருக்காக பெரும் செல்வத்தை முறையற்ற வழியில் பெற்று வைத்திருக்கிறாளோ அந்த மகனை கண்டவுடன் மிக்க அன்பு உணர்ச்சியோடு அவனை வரவேற்று தழுவிக்கொள்கிறாள் கைகேயி. மகன் கேகய நாட்டிலிருந்து திரும்பி வருகிறான். தன்னுடைய தந்தையின் வீட்டிலிருந்து திரும்பி வருகிறான். எனவே அவனிடத்து தன் தந்தையின் நலம், தன் சகோதரிகளின் நலம், சகோதரர்களுடைய நலம் இவற்றையெல்லாம் விசாரிக்கிறாள் கைகேயி. அப்பா நலமாக இருக்கிறார்களா, அண்ணன்மார்கள் நலமாக இருக்கிறார்களா, என் தங்கைகள் எல்லாம் சௌக்கியம்தானா என்றெல்லாம் அவள் பரதனிடம் விசாரிக்கிறாள். அதற்கெல்லாம் அவன் ஒற்றை வார்த்தையில் ஆம் என்று சொல்லிவிட்டு, எங்கே என் தந்தை என்ற கேள்வியைத்தான் அவன் கேட்கிறான். அவன் கேட்ட அந்த கேள்விக்கு பதிலாக அமையக்கூடியதுதான் இந்த 199வது பாடல். பரதன் தன் தந்தை எங்கே என்று எங்கே என்று கைகேயியிடம் கேட்க, கைகேயி அதற்கு பதில் சொல்லுகிறாள். ஆனவன் உரை செய்ய அழிவில் சிந்தையாள், தானவர் வழிதொலை தவணி தாங்கிய தேனமர் தெரியலான் தேவர் கைதொழ வானகம் எய்தினான் வருந்தல் நீ என்றாள். ஆனவன் உரை செய்ய, ஆனவன் அப்படிப்பட்டவன், ஆனவன் என்றால் அப்படிப்பட்டவன். இதற்கு முன்பு பரதன் உரை சொன்னான் அல்லவா, கைகை கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னான் அல்லவா, அவ்வாறு அவன் உரை செய்ய, உரை சொல்ல, உரை செய்ய என்றால் சொல்ல என்று பொருள். உரை செய்தல் என்றால் சொல்லுதல், உரைத்தான் என்பது என்பதுதான் உரை செய்ய, உரைக்க. ஆனவன் உரை செய்ய, அப்படிப்பட்ட பரதன் உரைக்க அழிவில் சிந்தையாள், அழிவில்லாத மனத்தை உடையவளாகிய கைகேயி. கைகேயியை பற்றி இங்கு சொல்லும்போது கம்பர் அழிவில் சிந்தையாள் என்று சொல்கிறார். அழிவு இல்லாத சிந்தையை உடையவள். அப்படியானால் என்ன பொருள் என்றால், திடமான மனத்தை உடையவர் என்று பொருள். மனம் அழிந்து போகக்கூடிய மனமாக இருப்பதுதான் மென்மையான மனத்தின் அடையாளம். அதாவது இளகிவிட்டது என்று சொல்கிறோம் அல்லவா, ரொம்பவும் மனம் இளக்கமுடையவர் அவர். மனம் இளகிவிட்டார், மனம் தாங்காமல் இளகிவிட்டது, உருகிவிட்டது என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா. அதனுடைய இன்னொரு வார்த்தை தான் மனம் அழிந்து விட்டது என்பது. மனம் உருகிவிட்டது, இளகிவிட்டது என்பது என்பதை மனம் அழிந்து விட்டது என்றும் சொல்லலாம். ஒரு சோகமான சம்பவத்தை பார்த்து, ஒரு பரிதாபகரமான காட்சியை கண்டு மனம் அப்படி உருகி இல்லாமல் போய்விட வேண்டும். அதை பார்த்து வேறு சிந்தனைகள் எதுவுமே வராமல் மனம் அப்படியே ஐயோ என்ன இது அப்படி என்று ஒரு தவிப்பு நிலை வருவதுதான் மனம் உருகும் நிலை, மனம் அழிந்து போகக்கூடிய நிலை. இதை நாம் பல வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் இந்த நிலையை நாம் அனுபவித்திருப்போம். மிகப்பெரிய சோகங்கள் வரும்போது மனம் எதுவுமே வேறு எதையுமே சிந்திக்காத ஒரு நிலைக்கு போய்விடும். ஏனென்றால் அங்கு மனமே இல்லாமல் போய்விடுகிறது, மனம் அழிந்து போய்விடுகிறது. அங்கு ஒரு ஸ்தம்பித நிலை வந்துவிடும். இன்னது செய்வது இன்னது செய்யக்கூடாது என்று எதுவுமே தெரியாத ஒரு நிலையில் ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய நிலை, அதுதான் மனம் அழிந்து போகக்கூடிய நிலை. அது பெரும் சோகம் வரும்போது வரலாம், அல்லது பெரும் இன்பம் வரும்போது கூட வரலாம். பெரும் அது பரவசம் என்று நாம் சொல்லுவோம். அந்த நிலையிலும் மனம் செயலற்று போய்விடும். ஆனால் இங்கு அந்த நிலையில் பெரும் சோகம் சம்பவித்திருக்கக்கூடிய அந்த நிலையிலும் கூட அவள் அந்த நிலையை அடையவில்லை, மனம் அழிந்து போகக்கூடிய அந்த நிலையை அடையவில்லை. எனவே அவளை பற்றி சொல்லும்போது அழிவு இல் சிந்தையாள் என்று கம்பர் சொல்லுகிறார். அப்போது கூட அவள் மனம் கல்லு போல் உறுதியாக இருக்கிறது, திடவடிவோடு இருக்கிறது. மனம் திடவடிவோடு இருப்பவர்கள் சிலர் இருக்கிறார்கள். எந்த நிலையிலுமே அவர்கள் மனம் உருகுவதில்லை, திடமாகவே இருக்கும். சட்டென்று உருகிவிடக்கூடிய மனம் உடையவர்களும் இருக்கிறார்கள், உடனுக்குடன். இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் உள்ளவர்களும் இருக்கிறார்கள். சில நேரங்களில் உருகுவார்கள், பல நேரங்களில் திடமாக இருப்பார்கள். அவர்களெல்லாம் மனிதர்களை நாம் பார்க்கிறோம். இங்கு இவள் இந்த சந்தர்ப்பத்தில் எல்லோரும் மனமற்று போகக்கூடிய, மன அழிந்து போகக்கூடிய நிலையை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தில் இவள் அழிவில்லாத மனத்துடன் இருக்கிறாள், கல்லு போன்ற சிந்தையோடு இருக்கிறாள். அப்படிப்பட்ட கைகேயி சொல்லுகிறாள், என்ன சொல்லுகிறாள் என்றால், தானவர் வழி தொலைத்த அவனி தாங்கிய தேனமர் தெரியலான் தேவர் கைதொழு வானகம் எய்தினான் வருந்தல் நீ என்றாள். அப்பா பரதா, உன் தந்தை வானகம் எய்தினான். இங்கு தசரதனை குறிக்கக்கூடிய வார்த்தையாக வந்திருப்பது தெரியலான் என்பதுதான். தெரியல் என்றால் மாலை, தேன் அமர் தெரியலான் என்றால் தேன் பொருந்திய மாலையை அணிந்தவனாகிய தசரதன். எப்போதும் அந்த காலத்தில் ஆண்கள் தங்கள் அலங்காரமாக பூமாலை சூடிக்கொண்டு இருப்பதை வழக்கத்தில் வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு தெருவில் யாராவது ஆண்மகன் பூமாலை அணிந்து கொண்டு போனால் எல்லாரும் சிரிப்பார்கள். அந்த நிலை இப்போது இருக்கிறது. அந்த காலத்தில் அலங்காரமாக மாலை சூடுவது வழக்கத்தில் இருந்திருக்கிறது. எனவே தசரதனை குறித்து சொல்லும்போது தேனமர் தெரியலான், தேன் பொருந்திய மாலையை அணிந்திருக்கக்கூடிய தசரதன், அவன் தேவர் கைதொழ, வானுலகத்தில் உள்ள தேவர்களெல்லாம் கையெடுத்து கும்பிட்டு கொண்டு இருக்க வானகம் ஏதினான், மேல் உலகத்திற்கு போய்விட்டான். வருந்தல் நீ வருத்தப்படாதே. வருந்தல் என்றால் வருந்தாதே என்று அர்த்தம். வருந்தல் முன்னிலை ஏவல் வினை, வருந்தல் என்றால் வருந்தாதே என்று அர்த்தம். ஆனால் இப்போது அந்த வார்த்தையை நாம் வெறுமனே பெயர் இது தொழில் பெயராக மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். வருந்தல், வருந்துதல் என்ற பொருளில் பயன்படுத்துகிறோம். பேசல் என்றால் பேசுதல் என்ற பொருள் தருகிறது. அது ஒரு தொழில் பெயராக பயன்படுத்துகிறோம். ஆனால் பேசல் என்பதற்கு பேசாதே என்ற பொருளும் உண்டு. பேசல் என்றால் பேசாதே. அதே போல வருந்தல் என்றால் வருந்தாதே. முன்னிலை ஏவல் வினை, நீ வருந்தல், நீ வருந்தாதே என்றாள் என்று சொன்னாள். தேனமர் தெரியலான் தேவர் கைதொழ வானகம் எய்தினான். அவன் மிக சிறப்பான நிலையை அடைந்து விட்டான் என்பது போல் பேசுகிறாள். அவன் இங்கு சாதாரண மனிதர்கள் கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு நிலையில்தான் இருந்தான். இப்போது வானகம் போய்விட்டான். அங்கு தேவர்களே அவனை கையெடுத்து தொழுகிறார்கள். தேவர் கைதொழ வானகம் எய்தினான். தேவர்களெல்லாம் கையெடுத்து கும்பிடும்படியாக அவன் வானுலகத்திற்கு போய்விட்டான். மிக உயர்ந்த நிலையை அடைந்து விட்டான். வருந்தல் நீ வருந்தாதே என்றாள் என்று சொல்லுகிறாள். அந்த தேனமர் தெரியலான் என்று தசரதனை குறிப்பிடுகிறாள் அல்லவா, அந்த தசரதனை இன்னும் சற்று அடை கொடுத்து சொல்லுகிறார், அவனை சிறப்பித்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாள் என்றால், தானவர் வழி தொலைத்து அவனி தாங்கிய தேனமர் தெரியலான் என்று சொல்லுகிறார். தானவர் என்றால் அசுரர்கள் என்று அர்த்தம். அசுரர்களுடைய வலிமையை தொலைத்து, வலிமையை அழித்து அழித்து அவனி தாங்கிய இந்த பூமியை பரிபாலித்த, பரிபாலனம் செய்த, அவனி தாங்குதல் என்றால் பூமியை தாங்குதல் என்று அர்த்தம். பூமியை தாங்குதல் என்றால் என்ன, அரசாட்சி செய்தல் என்று அர்த்தம். பூமியை கீழே இருந்து தாங்குவது என்ற அர்த்தம் அல்ல. பூமியை தாங்குதல் என்றால் நிர்வகித்தல், அரசாட்சி செய்தல், ராஜ்ய பரிபாலனம் செய்தல் என்று பொருள். அதை அவனி தாங்குதல், பூமி தாங்குதல், நிலம் தாங்குதல் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அந்த தாங்குதல் என்ற வார்த்தை இடத்திற்கு ஏற்ப வெவ்வேறு பொருளில் வரும். அவனி தாங்குதல் என்றால் பூமியை அரசு செய்தல் என்று பொருள். தானவர் வழி தொலைத்து அசுரர்களினுடைய வலிமையை இல்லாமல் செய்து இந்த பூமியை பரிபாலித்த பூமாலை அணிந்தவனாகிய அந்த தசரதன் வானகம் செய்து சென்று விட்டான். நீ வருந்தாதே என்று சொல்லுகிறாய். கல் நெஞ்சு உடையவளாக சொல்லுகிறாய். உண்மையிலேயே இப்படி ஒரு காட்சி நாம் உலகியலில் பார்க்கும்போது என்ன நடக்கிறது என்று பார்க்கிறோம் என்றால், மகன் வெளியூரிலிருந்து வரும்போது தாய், கணவனை பறிகொடுத்த தாய், தன் மகனுக்கு தந்தையின் மரணத்தை சொல்லக்கூடிய தாய் என்ன செய்வாள் என்றால், அவனை பார்த்தவுடன் அதில் தாங்காமல் அழுது அரற்றி, ஐயோ உன் தந்தை போய்விட்டாரே என்று வேறு சொற்கள் எதுவுமே பேச முடியாதவளாக பரிதவித்து துடித்து தலைவிரி கோலமாக கீழே விழுந்து புரண்டு அழுவார். இப்படித்தான் நாம் காண்கிறோம், நடைமுறை காட்சி இப்படித்தான் இருக்கிறது. ஆனால் இங்கு அதற்கு நேர் மாறாக கைகேயி நின்று கொண்டு சர்வசாதாரணமாக ஒரு செய்தியை சொல்லுவது போல சொல்கிறார். பத்து இது தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பவர்கள் செய்தி வாசிப்பது போல சாதாரணமாக சொல்லுகிறார். அதை குறித்த வருத்தம் அவளுக்கு எதுவுமே இல்லை என்பது அவளுடைய கூற்றிலேயே தெரிகிறது. எனவேதான் அவளை குறித்து சொல்லும்போது அழிவில் சிந்தையாள் என்று கம்பர் சுட்டிக்காட்டுகிறார். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். பரதன் வருகிறான், தன் தந்தை எங்கே என்று கேட்கிறான் கைகேயியிடம். அதற்கு அவள் சொல்லக்கூடிய விடை இது. சோகம் இல்லை அவளிடம், மாறாக ஒரு பெருமிதம் இருக்கிறது அவளுக்குள். தன் மகனுக்கு மிகப்பெரிய செல்வத்தை பெற்றுவிட்டோம், ராமனிடமிருந்து கைப்பற்றிவிட்டோம், தன் மகனுக்கு மிகப்பெரிய நன்மை செய்துவிட்டோம் என்ற எண்ணங்கள் எல்லாம் அவளுக்குள் இருக்கின்றன. எனவே அவள் தன் கணவன் மாண்டு போனதை குறித்த மன வருத்தம் இல்லாமல் மகனிடம் பேசுகிறாள். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். தானவர் வழி தொலைத்து, தானவர்னா அசுரர்கள் சொல்லியிருங்க ஐயா. ஆமா ஆமா, வழி தொலைத்துனா வந்து இந்த இடத்துல என்ன? ஆமா, வலி என்றால் நாம் இப்போது அதை வேதனை என்ற பொருளில் மட்டும் பயன்படுத்துகிறோம். உடலில் வலி வந்தது, தலையில் வலி வந்தது என்றெல்லாம் சொல்கிறோம். வலி என்றால் வலிமை என்ற ஒரு பொருள் பல இடங்களில் பயன்பாட்டில் உள்ள ஒன்றுதான். சரி, அவர்களின் அது தோல் வலி, அதாவது தோல் வலி என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த வீரனின் தோல் வலி உடைய வீரர்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். அது இயல்பாக வரக்கூடிய ஒரு வார்த்தை தான். வலி என்பது வலிமை என்ற பொருள். மன வலி என்றால் மன வலிமை என்று பொருள் என்றும் பொருள், மனவேதனை என்ற பொருளும் உண்டு. இடத்திற்கு ஏற்ப பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மன வலி மிக்க மன வலியுடன் பேசினான் என்றால் மன வலிமையோடு பேசினான் என்ற பொருளும் வரும். அதற்கு மிக்க மனவேதனை என்ற பொருளும் வரும். அது அடுத்தடுத்து முன்பும் பின்பும் உள்ள விஷயங்களை பொறுத்து தான் மன வலி என்பதற்கு மன வலிமையா மனத வேதனையா என்று நாம் அர்த்தம் கொள்ள வேண்டும். வலி என்பதற்கு வலிமை, வேதனை என்ற இரண்டு பொருளும் உண்டு. வலி தொலைத்து என்றால் வலிமையை இல்லாமல் செய்து, தானவர் அசுரர்களுடைய வலிமையை இல்லாமல் செய்து, அதாவது அவர்களை அடக்கி என்று அர்த்தம். இது தசரதன் என்ன அசுரர்களை கொன்றான் என்ற ஒரு கேள்வி வரும். அதற்கு ஒரு வரலாறு முன்பு இருக்கிறது. சம்பராசுரன் என்ற ஒரு அசுரன் இருந்தான். அந்த சம்பராசுரனை இந்திரன் கூட கொல்ல முடியாமல் திகைத்தான். அவன் தசரதனுடைய உதவியை வேண்டினான். அந்த சம்பராசுரனை தொலைத்து கட்டுவதற்கு தசரதனுடைய உதவியை இந்திரன் வேண்டினான். தசரதன் அதற்கு இணங்கி தன்னுடைய படைகளோடு போனான். அப்போது தசரதனோடு கைகேயியும் சென்றாள். கைகேயி ஏன் சென்றாள் என்றால், கைகேயிக்கு தேர் செலுத்தும் வல்லமை உண்டு. அவள் சாரத்தியம் பயின்ற ஒரு பாவை, பெண்களில் அவளுக்கு விசேஷ திறம் இருந்தது. தேர் செலுத்துவதில் அவள் வல்லமை மிக்கவளாக இருந்தாள். எனவே தன் நாயகனுடைய தேரை செலுத்தி அந்த போரில் அவனுக்கு வெற்றி கிடைப்பதற்கு அவள் ஒரு பிரதான காரணமாக அமைந்தாள். கைகேயியினுடைய தேர் சாமர்த்தியம்தான், அவளுடைய சாரத்திய சாமர்த்தியம்தான் தசரதன் அந்த போரில் வெல்லுவதற்கு மிக முக்கிய காரணம். எனவே அந்த நாளில் இருந்து கைகேயி மீது தனிப்பட்ட கூடுதல் ஈர்ப்புடையவனாக தசரதன் மாறி போய்விட்டான். தன் மனைவி அதுலதான் செய்த அந்த அந்த வினையே உதவியை இல்லையா, மனத்தில் கொண்டு. ஆ அதுல வந்த வினை தானே, ஒரு வாரம் ஆமாம் கொடுக்கறேன்னு சொன்னாரு. ஆமாம் ஆமாம் எனவே இங்கு கைகேயி தசரதனை குறித்து கூறும் போதும் மறைமுகமாக தான் செய்த அந்த உதவி, தான் உதவி செய்த அந்த நிகழ்வையும் மறைமுகமாக இங்கு நினைவூட்டுகிறார். தன்னுடைய உதவியால் தான் தன் கணவனுக்கு மிகப்பெரிய பெருமை கிடைத்தது என்பதை சுட்டிக்காட்டுவதற்கு. சிலர் பேசுகிற பேச்சிலேயே தங்களுடைய பெருமையை மறைமுகமாக இணைத்து இணைத்து பேசுவார்கள். அவ்வாறு நாம் பார்த்திருக்கிறோம் சில மனிதர்களை. அவ்வாறு கைகேயி இங்கு பேசுகிறார். தசரதனை பற்றி சொல்லும்போது வேறு எவ்வளவோ சொல்லலாம், அவனுக்கு வேறு எவ்வளவோ விதத்தில் அடை கொடுத்து அவனை குறித்து சிறப்பித்து சொல்லலாம். நான்கு உயர்ந்த புத்திரர்களை பெற்றவன், தேச மக்களை எல்லாம் மிக சிறப்பாக நிர்வகிப்பவன் என்றெல்லாம் அவனை குறித்து பேசலாம். உயர்ந்த சூரிய குலத்தில் உதித்த உன்னதமான மன்னன் என்றெல்லாம் சொல்லலாம். எவ்வளவோ அடை கொடுத்து அவனுக்கு சிறப்பு சேர்க்கலாம். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு தானவர் வழி தொலைத்து அவனி தாங்கிய என்று ஒரு அடை கொடுக்கிறாள் என்றால், அந்த தானவர் வழி தொலைப்பதற்கு இவள் உதவினாள். எனவே தன் பெருமையை அங்கு ஊடை சேர்த்து அவள் பேசுகிறாள். இதில் இப்படி பேசுவார்கள் சிலர். நேரடியாக தங்களை புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள், ஆனால் அந்த புகழ்ச்சியை அப்படியே மறைமுகமாக இணைத்து பேசுவார்கள். இவரெல்லாம் நாம் பார்க்கிறோம். அது அரசியல்வாதிகள் அவ்வாறு பேசுவதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இங்கு கைகேயி அப்படி பேசுகிறார். ஐயா, திரியலான்க்கு என்ன விளக்கம் சொன்னீங்க? தெரியல், தெரியல் என்றால் மாலை என்று பொருள். அதாவது தெரிந்தெடுத்த பூக்களால் ஆனது, பூக்களால் ஆன மாலை. தெரியல் என்றால் தேர்ந்தெடுத்தல் என்று அர்த்தம். அது ஒரு தொழில் பெயர் தெரியல். அதே போல மாலைக்கு தொடை என்ற ஒரு பெயரும் இருக்கிறது. தொடுப்பதால் தொடுத்தல், தொடை என்பதும் ஒரு தொழில் பெயர் தான், முதல்நிலை தொழில் பெயர். அது தொடுப்பதனால் அதற்கு தொடை என்று பெயர் மாலைக்கு. தெரிந்தெடுத்த மலர்களால் கட்டப்பட்டது என்பதனால் தெரியல் என்று பெயர் மாலைக்கு. அதே போல தொங்கல் என்ற ஒரு பெயரும் மாலைக்கு உண்டு, தொங்கல். அது தொங்கிக் கொண்டிருப்பதனால் அதற்கு தொங்கல் என்று பெயர். இதெல்லாம் தொழில் பெயரே பொருளுக்கு ஆகி வருவது. இப்போது நாம் வற்றல் என்று சொல்கிறோம் அல்லவா, வற்றல் என்றால் அது ஒரு தொழில் பெயர் தான். வற்றி போதல், காய்ந்து போதல் என்று அர்த்தம். வற்றல் என்றால் காய்ந்து போதல், இதுதான் அதனுடைய நேரடி அர்த்தம். அப்படி காய்ந்து போன அந்த மிளகாயினுடைய நிலையை குறிப்பதற்கு நாம் வற்றல் என்று அந்த மிளகாயை நாம் குறிப்பிடுகிறோம், வற்றல் என்று. அது தொழிலாகு பெயராக அந்த மிளகாயை குறிக்கிறது. அதே போல தெரியல் என்றால் தெரிந்தெடுத்தல் என்று பொருள். தெரிந்தெடுத்த பூக்களால், நல்ல பூக்களாக தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து கட்டப்படுவதனால் மாலைக்கு தெரியல் என்ற ஒரு ஆகுபெயர் வருகிறது. எனவே தெரியல் என்றால் மாலை என்று பொருள். அந்த மாலையை அணிந்திருப்பவன் தெரியலாம், சரி. தெரியலை அணிந்திருப்பவன் தெரியலாம். ஐயா, நேரம் முடிவடைந்துவிட்டது ஐயா. ஆ வேற சந்தேகம் இல்லைன்னா ஆ எல்லாரும் படிக்கலை, முழுமை எல்லாரும் படிச்சு. முறையில் வாசித்து உள்ளனர். எப்படி சுவாரஸ்யமாக இருக்கின்றனவா கம்பருடைய கவிதைகள்? கம்பையுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் அது ஒரு அத்தனை அர்த்தத்தோடு பொதிந்து ஆமாம், எழுதியிருக்கிறார். இப்போ இதிலேயே அந்த கைகேயி தசரதனை பற்றி சொல்லும் போதே, அந்த தானவர் வழி தொலைத்த என்று சொல்லும்போது அதற்குள் ஒரு மறைமுகமாக அது கம்பர் வைக்கிறது தானே. அவள் இதை குறிப்பிட்டு சொல்லுகிறாள் என்று உணரும் விதமாக கம்பர் அதை பயன்படுத்துகிறார். இவரெல்லாம் வைப்பார், மறைமுகமாக உணர்த்தி சொல்லக்கூடிய வார்த்தைகளை வைப்பார். என்ன அதாவது ஆச்சரியமா இருக்குன்னா, அந்த சொல்லுங்க. அவர் சொல்ல கணேசர் நீ அந்த இது சொல்லுங்க. சொல்ல, அல்ல அந்த இவர் கைகையை பற்றி குறிப்பிடு அழிவில் அழிவு, என்ன வார்த்தை சொன்னீங்க, அழிவில் சிந்தையாள். அழிவின், அப்போ ஆ அது அழிவில் மற்றவர்கள் அழியும் சிந்தையால் அப்படின்னு எடுத்துக்கலாமா, அழிந்து போகக்கூடிய சிந்தையுடையவன் ஆஹாஹா, அப்படின்ற. அது வந்து இப்படி அது வந்து எப்படி பிரிக்க வேண்டும் என்றால், அழிவு கூட்டல் இல், அழிவு இல்லாத சிந்தனை என்று எடுத்துக்கொள்கிறது. சிந்தை, அழிவு இல்லாத சிந்தை, அழியாத மனம். அதுக்கு தான் நான் நிறை நீண்ட விளக்கம் சொன்னேனே. அழியாத மனம் என்றால் என்ன பொருள் என்றால், கல்லு போன்ற இறுகிய மனம் என்று அர்த்தம். அழிந்து சரி, போகக்கூடிய மனம் என்று சொல்லுவது தான் இலகிய மனம் என்பதனுடைய அர்த்தம். ஓ சரியா, நான் சில சில பேர் வந்து இந்த மற்றவர்கள் அழியணும் அப்படின்ற சிந்தை ஒரு அது அந்த வேற. இங்கு இங்கு வந்து அழிவில்லாத சிந்தை என்றால் இலகாத மனம் உடையவள் என்று அர்த்தம். இல்ல, அப்படி இருந்தா எப்படி சொல்லணும்னு கேட்க வர. இப்ப எப்படி? அதாவது ஒருத்தர் அழிந்து போகணும், அழிவு கொண்ட, அதாவது மற்ற தசரதன் அழியணுன்ற மாதிரி தான் அவர் சிந்திச்சிருக்கா பாவம். ஓ, அப்படி சொல்றீங்க. அதாவது ஆ பிறருடைய அழிவை விரும்புகிற சிந்தனை உடையவளாக இருந்தால் அதை எப்படி சொல்ல வேண்டும் என்று ஆ ஆமாம், கேட்கிறீர்கள். அந்த அப்படி ஆமாம். அப்படின்னா அழிவெண்ணம் உடைய சிந்தையாள் என்று சொல்ல வேண்டும். அழிவு எண்ணம், பிறரை அழிக்கக்கூடிய எண்ணம், அப்படி ஏதாவது வர வேண்டும். இந்த இடத்தில் அவ்வாறு வரவில்லை. சரிங்க. அல்லது அழிக்கும் சிந்தையாள் என்று வர வேண்டும். அழிக்கும் சிந்தையாள், பிறரை அழிக்கக்கூடிய சிந்தையை உடையவள் என்று அர்த்தம். அவ்வாறு பொருள், அவ்வாறு வாக்கியத்தை அமைக்க வேண்டும். அழிக்கும் சிந்தையாள். இங்கு அழிவு இல் சிந்தையாள் என்றால் இவள் சிந்தை அழியவில்லை, அது அழியாமல் உறுதியாக இருந்து கொண்டே இருக்கிறது, கல்லு மாதிரி இருக்கிறது என்று அர்த்தம். கணேசன், நீங்க படிக்கிறீங்களா? படிக்கிறேன். சுருக்கமாக ஐயா, மூன்று விஷயங்கள் ரொம்ப பிரமிப்பா இருக்கு ஐயா எனக்கு இதுல வந்து. ஒன்று வந்து, ஒவ்வொரு பாடல்லையும் இந்த அளவு ஆழ்ந்து கற்பனை பண்ணி தான் எழுதியிருக்க முடியும் அவர் கற்பனை, அவர் இது பண்ணி. இது வந்து ஒரு ஒரு தனி மனிதனால முடியுமா, இல்லை இவரே ஒரு தெய்வ பிறவியா, இல்லை இறையருள் பெற்றவாரன்னு ஒரு சந்தேகம் இருக்கு எனக்கு. ரெண்டாவது வந்து, இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு வழியாக இந்த பாடல்கள் வந்து அச்சு அச்சு கூட இல்லாத காலத்திலேருந்து வந்திருக்கு, இது எப்படி ஆமாம், வந்து இது தொடர்ச்சியாக வந்திருக்குன்னு. மூணாவது வந்து, இதை வந்து நாங்கள் வந்து உங்கள்கிட்ட படிக்கிறோம். இந்த மூணு விஷயமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுதான். இது எல்லாவற்றையும் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொருத்திலும் இந்த இடத்துல இதை சிந்திச்சு வைக்கணும் எல்லாம் வைக்க மாட்டார்கள். அது அவர்கள் தெய்வமாக கவிகளுக்கு வார்த்தைகள் தானாக வரும். அவை அந்தந்த இடத்தில் பொருந்திவிடும். சில நேரங்களில் அவர்கள் சிந்திக்காத அர்த்தங்கள் கூட அந்த பாட்டில் தானாக வந்து அமரும். அதை பிற்காலத்தவர்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த நயங்களை எல்லாம் கண்டு உணர்வார்கள். அது தோண்ட தோண்ட புது புது பொருள்கள் அதற்குள் இருந்து வரும். எனவே எல்லாவற்றையும் கவிஞர்கள் சிந்தித்து சிந்தித்து உட்கார்ந்து தலையை மண்டையை சொரிந்து எழுதுவதல்ல. அது போகிற போக்கில் அப்படியே மணற்கேணியில் இருந்து நீர் ஊற்று சுரப்பது போல சுரந்து வரக்கூடியவை தான் இந்த வார்த்தைகள் எல்லாம். அடுத்து பல ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கழித்த பிறகும் நமக்கு இது கையில் கிடைக்கிறது என்றால், ரசனையாளர்கள் இருந்திருக்கிறார்கள், இலக்கிய ஆர்வலர்கள் எப்போதும் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் கடத்தி கொண்டு வருவது தானே. கம்பர் மட்டும் எழுதி அவரே கையில் விட்டு போயிருந்தால் அது மறைந்து போயிருக்கும். அடுத்தடுத்து வாசிப்பவர்கள் தொடர்ந்து இருப்பதனால்தான் படியெடுத்து படியெடுத்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆக அந்த நூல்களை வாசிக்கக்கூடிய அந்த ஆர்வலர்கள் இருப்பது தான் பிரதான காரியம். ஒரு நூல் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் அதை வாசிப்பவர்கள் இருக்க வேண்டும். இப்போது கூட நீங்கள் கடல் கடந்த தேசத்தில் இருக்கிறீர்கள். அந்த ஆர்வம் இருக்க போய் போய் நீங்கள் இந்த நாளில் நேரத்தை ஒதுக்கி வந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இந்த ஆர்வம்தான் இதை வாசிக்க வைக்கிறது. எனவே ஒரு நூல் வாழ்வது என்பது தொடர்ந்து அது கால வெள்ளத்தை நீந்தி கடந்து வந்து கொண்டே இருப்பது என்பது அதை வாசிப்பவர்களால் தான், வாசகர்கள் தான் நூல் உயிரோடு இருப்பதற்கான பிரதான காரணம். எனவே ரசிகர்கள் தான் எல்லாவற்றிற்கும் மிக முக்கியம். நன்றி ஐயா. படிக்கிறேங்க. ஆ நகை இழந்தன வான்முகம், நாரகில் புகை இழந்தன மாளிகை,